జయత్యాశ్రితతంత్రం సిద్ధాంత విధ్వంసమోదయ ప్రభావంతి తయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర இதுக்கு மின் காலக்ஷேபம் உபன்யாசத்துல ராமாயணத்தினுடைய அவதாரத்தை பத்தி பேசணும். இந்த ராமாயணத்தினுடைய அவதாரம்ன்றது வரைச்சு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால வால்மீகி மகர்ஷிக்கு பெருமாள் ராமனாக அவதரித்து இந்த லீலா விபூதியில நடத்தின நிகழ்ச்சிகள் எல்லாமே கண் தோன்றுவதாக அமைந்தது அப்படின்றது தான் சொல்லி சொன்ன. ரகசிய பிரகாசஞ்சம் தசை தீமதா ராமஸ்ய சகசௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசஹ வைதேஹியாஷ்டாபி யத்ரத்தம் பிரகாசம் எதிவா ரகஹ யச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி. எல்லாமே உனக்கு தெரிஞ்சதாக ஆகும்னு சொல்லி பிரம்மாவுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தினாலதான் வால்மீகி பகவான் இந்த ராமாயணத்தையே எழுதினர் என்று சொல்லி சொன்னார். இன்னொன்னு இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மயேது விபேத் அல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரசரிஷ்யதி என்று சொல்லப்படுகிறது. வேதம் மாத்தா பயப்படுறா, ஐயோ அறகுறையா தெரிஞ்சுட்டு விபரீதார்த்தம் சொல்ல போறாளே இந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம், இப்படிதான் வேதம் சொல்றதுன்னு சொல்லிட போறாளேன்னு வேதம் மாத்தா பயப்படுறா. அல்பஸ்ருதா விபேதி என்பதாக மாமயம் பிரசரிஷ்யதி, என்னையெல்லாம் ஏமாத்த போறாண்டா அப்படின்னு. எப்பவும் சொன்னத சொல்றது அப்படியே சொன்னோம்னா அது நல்லது, சொன்னத்தை திருச்சி சொல்றதோ சொல்லாததை சொல்றதோ இல்லை இப்படிதான் சொன்னத்துக்கு அபிப்பிராயம்னு விபரீத அர்த்தத்தை சொல்றதோ இது எல்லாமே அனர்த்தத்தை ஏற்படுத்தும். இது வேதமே பயப்படுறது இந்த மாதிரி அனர்த்தத்தை ஏற்படுத்தும்படியாக இவெல்லாம் சொல்ல அல்பஸ்ருதாத்தன்னு சொல்லி சரியா அறிந்து கொள்ளாதவர்களிடத்திலிருந்து வேதமே பயப்படுறதுன்னு சொல்லி சொல்ல. அப்ப லோகக்ஷேமத்துக்காக வால்மீகி பகவான் இந்த இதிகாசம்னு சொல்லக்கூடிய ராமாயணத்தை சொல்லி பண்ண வேத பிராச்சேத சாதாத்தி சாட்சாத் ராமாயணம். இந்த வேதமேதான் பிராச்சேத சாதாத்தி வருணனுடைய குமாரன் வால்மீகி பகவானிடத்திலிருந்து அந்த வேதமே அவதரித்தது என்று சொல்றோம். பாரத பஞ்சமோ வேதா, நான்கு வேதங்கள் தான் நினைச்சுக்க வேண்டாம், பாரதமும் ஒரு வேதம் தான், இது அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்ற. வேத பிராச்சேதாதாசி சாட்சாத் ராமாயணம், வேதமே வால்மீகியிடத்திலிருந்து அவதாரம் பண்ணது ராமாயணம்ன்ற ஒரு பெயர் இல்ல அவதாரம். சாட்சாத் சிவன் நாராயணன் ராமன்ற திருநாமத்துல எப்படி அவதாரம் பண்ணாரோ அதே மாதிரி வேதமும் அந்த ராமாயணம்ன்ற ஒரு பெயரோடு கூட வேதமே அவதாரம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ராமாயணத்தை வால்மீகி பண்ணி முடிச்சுட்டேன், படிச்சு முடிச்சு கண் பண்ணி முடிச்ச பிற்பாடு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அதே ராமாயண நிகழ்வு மொத்தம் ராமாவதாரத்தினுடைய நிகழ்வு மொத்தம் அப்படியே தெரிஞ்சது ராமனுக்கு. அதனால அப்படியே அவருக்கு மச்சந்தாதேவ பிரவர்த்தகா அப்படின்னு ஆயுத ஸ்லோகான்னு சொல்லி சொல்றாரு. எடுக்கச்சே வந்தது மானுஷாத பிரதிஷ்டாத்வம்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஸ்லோகமே கூட அந்த வாக்கியமே ஸ்லோகமாக மாறினதே கூட பிரம்மாவுடைய அனுகிரகத்தினாலதான் அப்படின்றத பிரம்மாவே சொல்லி சொன்னார். அப்போ வால்மீகி இந்த அற்புதமான ராம காவியத்தை பண்ணி முடிச்சுட்டேன். அவர் சொல்லச்சே சொல்ற காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது மௌனத்திய வதம் இத்தேவம் சகார சரிதௌரதா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ராமாயணம் ராமாயணம்னு பெயர் சொல்லிட்டு இருக்கோம். இது ராமாயணம் இல்லை, இது சீதா. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது அந்த பிராட்டியினுடைய சரித்திரத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த ராமாயணம். சகதர்ம சரித்தவ அப்படின்னு சொன்ன பெருமாள் இந்த ராமாயணத்துல இது பெருமாள் அவதார் ராமனாக அவதாரம் பண்ணதே சரணாகத ரட்சணத்துக்காக தான் அப்படின்னு சொன்ன அவருக்கு ஒரு படி மேல இருந்திருக்கிறவள் சீதா பிராட்டி. அதையேதான் வால்மீகி பகவானும் சொல்ற காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகதே பௌலஸ்ய வதம் இத்தேவன் சகார சரித விரதான் பண்ணி முடிச்சுட்டேன். ராமாயணம் பண்ணி முடிச்சுட்டேன். பௌலஸ்ய வதம் புலசன் ராவணனுடைய வதம் பர்யந்தம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, காவியமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் உத்தரகாண்டத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதையும் சொல்லிட்டு அவருக்கே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படைப்பாளிகளுக்கு தான் தான் ஒரு காரியம் பண்ணின உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதாவது ஒரு ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்லோகம் பண்றோம், காவியம் பண்றோம் அப்படின்னு பண்ணி முடிச்சோம்னாக்க அந்த முடிச்ச உடனே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஒரு ஆர்டிக்கிள் எழுதி பாருங்க, ஒரு ஆர்டிக்கிள் எழுதினோம்னாக்க அந்த வியாசம் எழுதி முடிச்ச உடனே நம்ம அறியாமல் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாதிரி, பரீட்சையில எக்ஸாம் எழுதி கடைசியில எழுதிட்டு வந்து கடைசியை நாள் உட்காந்து பரீட்சை எழுதி முடிச்சோம்னு வந்தா அப்போ ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு ஒரு நிறைவு ஏற்படும். அந்த மாதிரி வால்மீகி மகர்ஷிக்கும் ராமாயணம் மொத்தம் எழுதி முடிச்சுட்டு எழுதி முடிச்சதுனால ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கு, அவருக்கு ஒரு நிறைவு வந்துருக்கு. அந்த பரீட்சையில எக்ஸாம்ல நல்லா பண்ணிட்டு கடைசியில அவகாசம் இருந்ததுனாக்க பழசெல்லாம் திருப்பி பாக்குறது, முதல்ல இருந்து எழுதினதெல்லாம் திருப்பி பாக்குற மாதிரி அவரே திருப்பி பாக்குறாரு. இந்த ராமாயணம் மட்டும் எழுதிட்டு அது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றத திருப்பி பாக்குறாரு. அப்படி திருப்பி பாக்கிட்டு பாட்டியே கேயேஜ மதுரம் பிரமாணை ஸ்திரபீரன்விதம் ஜாதிபிகி சப்தபிரியுக்தம் தந்திரி லய சமன்விதம் ரசைகி சிங்கார கருண சாஸ்திர ரௌத்ர பயானகைகி வீராதிபி ரசைர்யுக்தம் காவியமேத்தது அகாயதாம். இது பார்த்த உடனே தெரியுதுதான் இது ரமணன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். சில சமயம் காலக்ஷேபம் சொல்லிட்டு உபன்யாசம் பண்ண செய்யலாம் கூட நாமளா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் சில சமயங்கள்ல. அது என்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வரும், எனக்கு மீதி பேருக்கெல்லாம் நிச்சயம் வரலாம். இன்னைக்கு நம்ம நன்னா சொல்லிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் நமக்கு. இன்னைக்கு உபன்யாசம் நல்லா அமைஞ்சிருக்கு, இன்னைக்கு காலக்ஷேபம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தோணும். அந்த மாதிரி இவருக்கு என்ன தோணிச்சா இது எல்லாத்தையும் பரட்டி பரட்டி பாக்குறேன். பாலகாண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த எதிர்காண்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது, உத்தரகாண்டத்துல வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் தரட்டி தரட்டி பாக்குறேன். அந்த தரட்டி பாக்கச்சே அவருக்கே தோன்றதான் இது எப்படி இருக்கு அப்படின்னா, பாட்டே கேயேச்ச மதுரம் பிரமாணை சிறுபேர் அன்பித்தம் பாட்டே கேயேச்ச மதுரம். அது அப்படியே அது வாசிக்கச்சேயே ஒரு மதுரம். அது ராமாயணம் சேவிக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆனந்தம் தெரியும். அது ராமாயணம் அதுலயும் அசாந்தோ அனுசந்தானத்தோட ராமாயணம் சேர்த்தாருனாக்க அது அப்படியே கல்ல ஜலம் வரும். பாட்சே கேயேச்ச மதுரம் சில பேர்லாம் ரமணன்னா வாசிப்பாங்க, அவ அப்படியே அந்த கானமே இருக்கும் அது பாட்டு அது வாசிப்பு. பாட்சே கேயேச்ச மதுரம் அது மாத்திரமல்ல பிரமாணை சில பேர் அன்பித்தம். இதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் எதுவுமே கிடையாது, மொத்தம் சத்தியம்தான். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மூணு பிரமாணங்கள் சொல்றோம், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு சொல்லிட்டு இந்த மூணு பிரமாணங்கள்னாலேயும் நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. ஜாதிபிகி சப்தபிகி யுக்தம் தந்திரி லய சமன்விதம். இத பாடு பாட்டு பாடுச்சே இதுக்கெல்லாம் சப்த ஸ்வரத்தோடு கூட பாடணும், அது தந்திரி லயத்தோடு கூட இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்குதான் இது. இதுல ரசம் ஒரு காவியம், இது ஆதி காவியம்னு பேர் இருந்தாக்க இதுக்கு உண்டான ரசம் வேணுமே. இதுல என்ன இருக்கு? ஸ்ருங்காரம், ஸ்ருங்கார ரசம், ஸ்ருங்கார ரசம், கருணா ரசம், ஹாஸ்யம், ரௌத்ரம், பயானகம், வீரம், இப்படி சாந்திரசம், எல்லா ரசமும் இதுல இருந்துட்டு இப்படி அவரை பரட்டி பரட்டி பார்த்துட்டு இதை ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு அவரே தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனா எங்கோ ஒரு பர்ணசாலையில உட்காந்து ராமாயணத்தை எழுதிட்டாரு. இப்படி ராமாயணம் எழுதின பிற்பாடு இதுக்கு ஒரு பிரச்சாரம் வேணுமே. எங்க போய் பிரச்சாரம் பண்றது? இவர் மகரிஷி, நான் ராமாயணம் எழுதியிருக்கேன், நீ பாரு நீ பாருன்னு ஒவ்வொருத்தருடைய சொல்லிட்டு இருக்க முடியும். எங்க போய் பிரச்சாரம் பண்றதுன்னு தெரியும். இதுக்காக தான் பார்த்தேன். கிருத்வாது தன் மகாப்ராஜ்ஞஹ சபவிஷ்யம் சகோத்தரம் சிந்தயாமாத கோன்பேததே பிரயுஞ்சீயாதிதி பிரபு. இந்த ராமாயணத்தை யார் பிரச்சாரம் பண்ணுவான்னு தெரியலையே. எல்லாம் நன்னாதான் எடுத்து சகாரி சரிதம் கிருஷ்ணம் விசித்திர பதம் அர்த்தவத்து சதுர்விம்சத் சகசிராணி ஸ்லோகானாம் முக்தவான் ரிஷிஹி தத்தா சர்க்க சதான் பஞ்ச ஷக் காண்டானி யசோத்தரம். ஆறு காண்டம், பஞ்சசத சகசிரம், பஞ்சசதம் சர்க்கம், ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் இல்லை, சர்க்க சதான் பஞ்ச ஐநூறு சர்க்கம், 24,000 ஸ்லோகம். எப்படி ராமாயணத்தை பண்ணியாச்சு? பண்ணின பிற்பாடு இதை எப்படி பிரச்சாரம் பண்றது? எல்லாருக்கும் போய் சேரணுமே. இத்தனையும் போலீஸ் சவுண்டில் எழுதி வச்சுன்னு இங்க இருந்துன்னாக்கா தனக்கே செல்லு புல்லு கட்டி செல்லு இது கட்டின மாதிரி புத்து கட்டின மாதிரி இந்த ராமாயணத்துக்கும் புத்து கட்டிட்டோம்னா என்ன பண்றது? இது பிரச்சாரம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் ஏமாந்தா போறோம். இந்த கரையா எல்லாத்தையுமே அரிச்சு தள்ளிடும். எப்படி பண்றதுன்னு தெரியலையா. இவர் வால்மீகி ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தேனா, சிந்தையா மாச கோன் வைத்தது பிரயுஞ்சியா திதி பிரபு சத்திய சிந்தயமான அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கிச்சு. மகர்ஷே பாவிதாத்மனதான் அகிருங்கீதம் ததஸ்மாதோ முனிவேஷம் குசீலவோ. இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கச்சே குசீலவோ குசனும் லவம், லவ் குசான் நாம சொல்லிட்டு இருக்கோமே, குசனும் லவனும் முனிவேஷ அப்படின்னு சொல்லியிருக்க. இவா ரெண்டு பேரும் நிஜமாவே ராஜா. என்ன பண்றது, அது ராஜா வீட்டுல பிறந்து இருந்தாலும் கூட சில சில சமயங்கள்ல சில சில பேர் கஷ்டப்படுற மாதிரிதான் இருந்துருக்கும். இந்த கர்மா அந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயமாச்சு. இப்ப என்னதான் ராமச்சந்திர பிரபுனுடைய குழந்தையா இருந்தா கூட ஆசிரமத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கா, ஆசிரமத்துல வளர்ந்ததா அங்க என்ன வேஷமோ அந்த வேஷம் தான் பண்ண முடியும். இவா ரெண்டு பேரும் முனி வேஷத்தோட வரா, அவளை பார்க்கவே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கதான் இந்த விஷயத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற நாலு வேதங்களும் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கிற ஸ்ரீமத் ராமாயணமாகிற பிரபந்தத்தை அருளி செய்து இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் யஃப் படேத் ராமசரிதம் சர்வ பாபை பிரமுச்சியதே. இதுதான் இருக்க பரம பவித்ரமானது. பாபக்னம் நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறது. புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. வேதைச்ச சம்மிதம், வேதத்துக்கு ஒப்பானதாக இருந்திருக்கிறது இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது. அப்படி இருக்கச்சே எப்பட்டேத் ராம சரித்திரம் சர்வ பாப்பை பிரமுச்சதே. இந்த ராமனுடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறவாளுக்கு வா சர்வ பாப்பைகே பிரமுச்சதே, எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுபவர்களாக ஆகிறார்கள் என்று சொல்லியிருக்கேன். சிந்தையாமாச கோன் வேதத்தை பிரயஞ்சி யாதிதி பிரபோ கிருத்வாபி தன் மகாபுராஜ்ஞா சபவிஷ்யம் சகோத்தரும் சிந்தையாமாச கோன் வேதத்தை பிரயஞ்சி யாதிதி பிரபுவோம். இது மொத்தத்தையும் ராமாயணம் மொத்தத்தையும் பண்ணிட்டு இது பூத காலம் மொத்தமான காலம் பவிஷ்யத் காலம் எல்லாத்துக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடியது. இது இந்த ராமாயணத்தை முழுக்க பண்ணிட்டு அவருக்கே ஒரு பெரிய சிந்தை வந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. சிந்தையாமாச கோன் வேதத்தை பிரயஞ்சியாதி பிரபு என்கிறபடியே யாரை கொண்டு இப்பிரபந்தத்தை பிரவர்த்திக்க பிரவர்த்திப்பிக்க கடவோம் என்று சிந்தித்த சமயத்திலே தேசிகனுடைய வாழ்க்கை யாரை கொண்டு இந்த பிரபந்தத்தை, இந்த ராமாயணம்ன்ற ஒரு பிரபந்தம், இது பிரம்மா நியமிச்சு நாம் பண்ணிருக்கிறது, பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால சீதாயா சரித்தம் மகத்துன்னு அந்த விராட்டையினுடைய சரித்திரம் முழுக்க சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ராமாயணம், இந்த ராமாயணத்தை யார் மூலமாக நாம் பிரவச்சனம் பண்றது, எல்லா இடத்துலையும் இந்த ராமாயணம் கேட்கும்படியாக பண்றது அப்படின்னு யோசனை பண்ணேறான். எல்லா கவிகளுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம்தான் இது. யார் இந்த கவிகள் பல பேர் ரசிக்கிறவாள் இடத்துல போனாதான் அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும், உபன்யாசக்காளுக்கும் ஒரு சந்தோஷம், பல பேர் கேட்கிறா அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஒரு சந்தோஷம். இது ஒன் டு ஒன் இருக்கிறதுக்காக பத்து பேர் கேட்கிற மாதிரி இருக்கா அது ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம் அது என்ன பண்றதுன்னு தெரியாது. யோசனை பண்ணிடலாம் வால்மீகி மகர்ஷி அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கேதான். சத்ய சிந்தையமான மகர்ஷே பாவிதாத்மன அகிருங்கீதாம் சதப்பாதவும் முனிவேஷோ குசீலவும். இங்கிருந்து ரெண்டு குழந்தைகள் வரலாம். சிந்தைய மானத்தை அவன் நினைச்சுட்டே இருந்துட்டு ரெண்டு குழந்தைகள் வரா. இந்த ரெண்டு முனிவேஷத்துல இருக்க ராஜகுமாராங்களா இருக்கும். இவ ரெண்டு பேரும் வந்து அந்த மகர்ஷிய சேவிக்கிறது. சத்வித்தி பிரணிபாதன பரிப்பிரஷ்ன சேவையா வேதாந்தார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்க முதல்ல ஆச்சாரியாலும் விழுந்து சேவிக்கணும். அதுல சங்கோச்சப்படவே கூடாது. பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. எப்ப நமக்கு சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம் வர இடத்துல துடிக்கூட தயக்கம் இல்லாமல் அந்த சந்தேகம் வரச்சே நாம அதை கேட்டு கேட்டு அந்த தெளிவுபடுத்திக்கணும். நம்மள சேவையா சேவை ஆச்சாரியர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சகாயம். அவ என்ன நம்மளை கேட்டு இருக்க போறாளன்னா நம்மளை பார்த்துதான் அவ வந்திருக்காளன்னா ஒண்ணும் இல்லை. ஈஸ்வர திருஷ்டியில எல்லாரும் ஏதோ ஒரு பிரகாரமா ஈஸ்வர திருஷ்டியை வச்சிருக்க, எல்லாரையும் ஏதோ ஒரு பிரகாரமா பெருமாள் ரட்சணம் பண்ண போறேன். அப்படி இருக்கச்சே ஆச்சாரியர்களுக்கு நாம சேவை பண்ணி என்ன ஆக போறது, அவளுக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் யாரோ என்ன வேணா பண்ணி போறேன் அப்படின்னு நல்லா நினைக்கூடாதான். நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நாம ஒவ்வொரு சிஷ்யாலும் நினைக்கணுமா. இங்க மகர்ஷி இடத்துல வந்திருக்கா ரெண்டு குழந்தைகள். இவா ராஜகுமாரால் தான் ஆனா முனிவேஷத்தை தரிச்சிருந்திருக்கா. முதல் காரியம் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு இந்த வால்மீகியினுடைய திருவடிய அப்படியே பிடிச்சுக்கிறாளாம். சிந்தையமான மகர்ஷே பாவிதாத்மன அகிருண்ஹீதாம் தத்பாதவும் முனிவேட்டவும் குசீலவும். அகிருண்ஹீதாம் இந்த ரெண்டு திருவடிகளும் பிடிச்சின்றார். அபிவாதனம் பண்ணிச்சு. நாமெல்லாம் இப்போ தூரம் இருந்துட்டு இருக்கோம், தூரம் இருந்தே அபிவாதனம் பண்ணி பண்றோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அபிவாதனம் பண்ணிச்சு, யார் ராஜா யார சேவிச்சு அபிவாதனம் பண்றோமோ அவ திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்துப்பார். இதெல்லாம் சில ஊர்ல சம்பிரதாயத்துல இருக்கு. சில பேர் இது என்னத்துக்கு, நம்ம தூரம் இருக்கோம், நம்ம எவ்வளவு தூரம் சுத்தமா இருக்கோம், அவளுடைய அசுத்தி நம்ம ஸ்பர்சத்தினால அவளுக்கு ஆச்சாரியாளுக்கு எதனா அசுத்தி வரவான்ட்டான் அப்படின்றதுனால கூட ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த திருவடியை பிடிச்சிக்கிறது, இந்த திருவடியை தலையில வச்சுக்கிறதுன்றது இருக்க, நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப பெருசா கருதப்படுகிறது. இதைதான் ஆழ்வாரும் ஆசைப்படுறே, கதாபனம் சங்கரதா. அதே மாதிரி ஆள வந்தாரும் சொல்லி சொல்லச்சே, தஜார்விந்தாங்குஷ வஜ்ரலாங்கன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமோத்தானம் அலங்கரிஷதுன்னு சொல்லிட்டு, உங்களுடைய திருவடி எப்ப என் தலைக்கு ஒரு அணியாக ஆக போறதுன்றது. இந்த மகர்ஷிகள், வால்மீகி மகர்ஷி பேர், அவருடைய திருவடியை அவர் சொல்றாராம். தது மேதாவினோ திருஷ்டா வேதேஷு பரிநிஷ்டிதம் வேதோபிரம்மணாத்தாஜ சாவக்ராஹயத பிரபு என்கிறபடியே உச்சித அதிகாரி பங்கத்தாலே உபபிரம்மண ரூபமான இப்பிரபந்தத்தை பிரவர்த்திப்பித்தாம். இது தேசியனுடைய வாக்கியம். இவர் ஏதோ நினைச்சுட்டே இருக்கு, நினைச்சுட்டே இருக்கு, ரெண்டு பேரும் வந்து சேவிக்கிறார். சேவிச்சதை பார்த்த உடனே குசி இளவௌத்த தர்மஜம் ராஜபுத்திரம் யதஸ்வினவம் பிராதரும் ஸ்வரசம்பன்னம் ததன்சாஸ்ரமவாசீனம் தது மேதாவினம் திருஷ்டா வேதேஷு பரிநிஷ்டிதம் வேதோபிரம்மணார்த்தாய சாவக்ராஹயத பிரபு. இந்த ஆசிரமத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிறவா அவ ரெண்டு பேர். அவ மூலமாக அவ தர்மம் தெரிஞ்சவள், ரெண்டு பேரும் நல்ல புத்திமான் மேதாவினவ் வேதேஷு பரிநிஷ்டிதவ் வேதத்துல ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள். அத்தியனம் பண்றது மாத்திரம் இல்ல, இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற சுருதி வாக்கியங்களுக்கெல்லாம் உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சின்றவா அவள்லாம். ஆகையால சத்து மேதாவினோ திருஷ்டா வேதேஷு பரிநிஷ்டிதவும் வேதோப பிரம்மணார்த்தாய தாவகிராகயத பிரபு. இந்த வேதத்தை உபபிரம்மணம் பண்ணுவதற்காக தான் அவ பெருமாள், அதாவது இந்த ராமாயணம் மூலமாக இந்த வேதோப பிரம்மணம் நடக்கணும். அதுக்காக இவா ரெண்டு பேரையும் இந்த ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணுவதற்கு, பிரவர்த்தனம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக வால்மீகி மகர்ஷி தீர்மானம் பண்ணினர். உபபிரம்மண ரூபமான இப்பிரபந்தத்தை பிரவர்த்திப்பித்தான். இப்படி அவ மூலமாக இந்த ராமாயணம் முழுக்க இந்த வால்மீகி மகர்ஷி இந்த வேதோப பிரம்மணம், இது வேதாந்தத்தை நிர்ணயம் பண்ணுவதற்காக ஏற்பட்டது தானே இது. ஆகையால அந்த வேதாந்தத்தை நிர்ணயம் பண்ணதுக்காக ஏற்பட்ட இந்த ராமாயணத்தை குசீலவாள் மூலமாக, லவகுசாள் மூலமாக எல்லா எல்லா தேசத்திலையும் எல்லா இடத்திலையும் பிரவர்த்திப்பிக்கும்படியாக பண்ணார் வால்மீகி மகர்ஷி. இமௌகுணி பார்த்திவலக்ஷணன் விதோ குசீலவௌ செய்வ மகாதபஸ்வினோ மமாபி தத் பூதிகரம் பிரதட்சதே மகானுபாவம் சரிதம் நிபோதத. ஸ்வாதய சர்வகாத்ராணி வனாம்சி ஹிருதயாஞ்ச ஸ்ரோத்ராஸ்ரய சுகங்கேயம் பத்மபௌ ஜனசம்சதி. எல்லாரும் இவர் ஏகாந்தத்துல சொல்ல, எங்கெங்க கும்பலா இருக்கோ அந்த கும்பல்ல மகான்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிற இடத்துல இவா போய் வால்மீகி மகர்ஷி பண்ணின இந்த ராமாயணத்தை அற்புதமாக கானரூபமாக பண்ணினாலாம். அதை கேட்டு எல்லாரும் இதை போய் வந்து ராமரிடத்துல போய் சொன்னா ராமனையும் கேள்விக்கும்படியாக பண்ணார். அதுதான் இது விசேஷம், இந்த ராமாயணத்தினுடைய விசேஷம். இப்படி இந்த ராம சரித்திரம், இந்த ராமாயணத்தினுடைய அவதாரம் ஏற்பட்டது. அவதாரம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, பிரவர்த்தனமும் நடந்தது. இது எல்லா இடத்துலயும் இந்த ராமாயணத்துக்கு எல்லா இடத்துலயும் பிரவச்சனம் பிரவர்த்தனம் எல்லாத்துக்கும் பிரகாசம் ஏற்பட்டது என்பதை இந்த பிரபந்த அவதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் பாகத்துல சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதை நாம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது அதிகாரம் இந்த அபயப்பிரதான சாரத்துல பரதத்துவ நிர்ணயம் என்று சொல்லப்படுது. இந்த பரதத்துவ நிர்ணயம்ன்றது இந்த ராமாயணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லுவோம். விஷயம் ராமாயணத்துல ரெண்டு அம்சங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன, தீர்மானம் பண்ணப்படுகின்றன. இப்படி இப்பிரபந்தத்தில் பண்ணுகிற பகுவிதங்களான வேதோப பிரம்மணங்களிலே பிரதானமான உபபிரம்மணம் சுவேதாஸ்திராதிகளிலே சொல்லுகிற சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாயும் சர்வாதிகாரமான சரணாகதி ரூப பரமஹித விஷயமாயும் இரண்டு வகையாய் இருக்கும். இது வேதோப பிரம்மணம். வேத வாக்கியங்களுக்கெல்லாம் சீரிய முறையில் அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு ஏற்றதான ஒரு கிரந்தம் இது. உபபிரம்மணம் உபபிரம்மணம்னாக்க அந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இருக்கக்கூடியது, அதை நிலைப்படுத்துவது அப்படின்னு எல்லாம் சொல்லணும். இது வேதோப பிரம்மணம் அப்படின்னு சொல்ற அப்படின்னால இந்த வேதோப பிரம்மண ரூபமான இதுல என்ன வேதத்துல சொல்லியிருக்கிற எந்த அர்த்தத்தை என்ன வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப எந்த விஷயங்களை சொல்றதுக்கு பிரதானமாக இந்த ராமாயணம் ஏற்பட்டது? நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க. ஒரு பதிவிரதா தர்மம், ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும், புருஷன் இடத்துல நடந்துக்கணும், அம்மா அப்பா எப்படி நடந்துக்கணும், அம்மா அப்பா பசங்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், மாதா பிதாக்கள் இடத்துல பசங்க எப்படி நடந்துக்கணும், ஒரு தம்பி அண்ணா மண்ணை கிட்ட எப்படி நடந்துக்கணும், மகர்ஷிகள் இடத்துல போனா நாம எந்த மாதிரி எல்லாம் நாம நடந்துக்கணும், எதிரிகள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், நண்பனை எப்படி நடத்தணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாம் வேதத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள் தான், அததான் நமக்கு புரியற மாதிரி நம்ம பாஷையில நமக்கு தெரியப்படுத்துற ஒரு விஷயம். அப்போ எத்தனையோ விஷயம் சொல்லிருக்கு, சத்தியம்பத தர்மஞ்சர வேதத்துல சொல்லிருக்கு. சத்தியவத நம்ம போய் சொல்லக்கூடாது, சத்தியத்தையே பேசணும், அதுக்காக சொல்லிருக்கு. அதை உபபிரம்மணம் பண்றது ராமாயணம் சத்தியவதம். தாம் மாத்திரம் போய் சொன்னவனா, தாம் மாத்திரம் சத்தியத்தை கடைபிடிச்சவனா இருக்கக்கூடாது, அப்பாவும் போய் சொன்னவரா ஆகக்கூடாதுன்றதுக்காக தசரத சக்கரவர்த்தி அவர் கொடுத்த பிரதிஜ்ஞ கையைக்கு கொடுத்த ஒரு வரம் பொய்யில்லாத ஆகணும்ன்றதுக்காக ராமர் பயனாக இருக்கின்றார். இதுதானே வேதோப பிரம்மணம் தானே. இது வேதத்துல சொல்லப்பட்டத சத்தியம் வத தர்மச்சர, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எந்த தர்மத்தை? ராஜ தர்மம், பிராமண தர்மம், மனுஷ தர்மம். எப்படி தர்மங்கள்ல வருது, அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். சத்தியம் வத தர்மச்சர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தர்மத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிச்சது இந்த ராமாயணம். இந்த ராமாயணத்துல ராமர் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறேன். ஒரு தமையனார் இடத்துல தம்பி எப்படி நடந்துக்கணும்ன்றத சுமித்ரையினுடைய வார்த்தை மூலமாக சொல்லி சொல்ற. ராமம் தசரதம் வித்தி மம் வித்தி ஜனகாத்மஜா, காட்டுல போறேன் காட்டுக்கு போச்சு அப்பா, எல்லாரும் போறது தீர்மானாயிட்டு இவள் ஏதோ சட்டப்படி அது படிச்சு பார்த்துட்டு கூட நிறுத்தி பாக்குறேன், சீதா பிராட்டியை நிறுத்தி பாக்குறேன் மாட்டாங்கிட்டேன்னு சொல்லி சொல்றா. சரி போவன் சொல்ல அப்படின்ட்டு அவளையும் அழைச்சிட்டு போற. லக்ஷ்மணன் ஒரே வார்த்தை தான் சொல்ற, சீதா சமற்றம் காசுத்தம்னு சொல்லிட்டு இந்த இவா ரெண்டு பேரும் இருக்கே சொல்லி நானும் புருஷமா முன்னச்சரணும், நானும் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கு நீங்க அங்கீகாரம் பண்ணணும் ஒத்துக்கணும்னு சொல்லி கேட்கிற. ராமரும் சொல்லி பாருறே இருந்தாலும் சரி லக்ஷ்மணன் பிடிவாரமா இருக்கேன் அவராயிட்டு போறேன். மூணு பேரும் போய் சுமித்ரையை போய் சேவிக்கிறான், கௌசல்யை சேவிச்சுட்டு சுமித்ரங்கிற சுமித்ரையும் சேவிக்கிறாங்க. அப்ப சுமித்ர லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்றா, பையனுக்கு உபதேசம் பண்றா, வா காட்டுல போறங்கோ நீங்க மூணு பேரும் தான் போறணும், லக்ஷ்மணா நான் என்ன பண்றேன்னாலே நீ ராமனிடத்திலையும் சீதையனிடத்திலையும் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா, ராமன் தசரத அப்பாவா நினைச்சுக்கோ, தசரத சக்கரவர்த்தியா நினைச்சுக்கோ, மாம் வித்தி ஜனகாத்மஜா இந்த சீதா பிராட்டிய சுமித்ரையா நினைச்சுக்கோ, அம்மாவா நினைச்சுக்கோ, இப்படிதான் தம்பியா இருக்கும் அண்ணாவும் நடத்தையும் மண்ணையும் நடத்தையும் நடந்துக்கணும்னு. இது லோக தர்மம், இதுக்கே வேற ஒரு அர்த்தம் இருக்கு. ராமன் தசரதம் வித்தின்னு இந்த ராமர் சாதாரணமா நினைச்சுக்காத, இவர் தான் சர்க்கார் சேமன் நாராயணன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. கருத்மான் தசரதன்றது எல்லா பக்கத்திலையும் போகக்கூடியவராக பட்சி ரசம், பட்சி ரசமாகவுடைய பட்சிய ரசமாகவுடைய பெருமாள் சர்க்கார் சேமன் நாராயணன் தான் மான லக்ஷ்மி, இவள் தான் சீதா பிராட்டி தான் லக்ஷ்மின்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இதே ராமர் இடத்துல சொல்லி சொல்ற இது பரவான் லக்ஷ்மி காக்குஸ்தான் அப்படின்னு சொல்லு. அந்த பஞ்சவட்டியில போய் ஒரு இடத்துல பர்ணசாலையை நீ அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பர்ணசாலையை எடுத்து அமைக்கணும்னா எந்த இடத்துல ரமணீயமா இருக்குமோ, எந்த இடம் ரொம்ப சந்தோஷம், அதாவது போக நல்ல ஜலம் காத்தோட்டம் இன்னும் பல சௌகரியங்களோடு இருக்குமோ அந்த இடங்களை, எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிரீத்தியா இருக்குமோ அந்த இடத்த நீ தேர்ந்தெடுத்து நீயே ஒரு பர்ணசாலைய நிர்மாணம் பண்ணன்னு ராமர் சொல்லி சொல்றாரு. பிரீதா மாம்பி மாம்பதன்னு சொல்லி சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பரவான் லக்ஷ்மி காப்புஸ்தகா, உமக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடத்துல ஒரு பர்ணசாலை கட்டுனாக்கா நான் கட்ட போறேன். வருஷ சட்டம் என்ன, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நூறு வருஷம் இருந்தாலும் கூட நான் பரவான் உம்முடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமே தவிர எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு எல்லாம் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் ராமாயணத்துல சொல்ற விஷயம். இப்ப இதெல்லாம் தான் தர்மத்தை அனுசரிக்கணும்ன்றதான் இந்த தர்மத்தை வேதத்துல சொல்லக்கூடிய தர்மங்களை பல பிரகாரமாக உபபிரமணம் பண்ணினது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும், இதெல்லாம் செகண்டரி. வேதத்துல சொல்லப்பட்ட ரெண்டு அம்சம் தத்துவம் ஹீதம் ரெண்டும் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் ராமாயணத்துக்கு ஏற்றாமும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்ற. இப்படி பிரபந்தத்தில் பண்ணுகிற பகுவிதங்களான வேதோப பிரம்மணங்களில் பகுவிதங்களான வேதோப பிரம்மணம் இப்ப நான் சொன்னது, இது ராஜதர்மம் மனுஷ தர்மம் சத்திய வச்சன பரிபாலனம் இப்படி இதெல்லாம் பகுவிதங்களான வேதோப பிரம்மணங்களிலே பிரதானமான உபபிரம்மணம் ஸ்வேதாஸ்வரதிகளிலே சொல்லுகிறார். ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்துல சொல்லச்சே முமுட்சுருவை சரணமகம் பிரபத்யே, எம்பெருமானை அடைவதற்கு ஒரே உபாயம் தான் இருக்கு. அந்த உபாயம் என்ன? சரணாகதின்னு. யார் பரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாட்சாத் சைவன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்றத ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்துல ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த உபநிஷத்துல சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு, பரதத்துவ நிர்ணயமும் பரமஹித நிர்ணயமும் இந்த ராமாயணத்துல சொல்லப்படுகிறதுன்றது அடுத்த அதிகாரத்துல சொல்லி சொல்றோம். பிரதானமான உபபிரம்மணம் ஸ்வேதாஸ்வதராதிகளிலே சொல்லுகிற சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாகும். சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாகும் அப்படின்னா சர்வசரண்ய எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவராக இருந்திருக்கிறவர். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதம் ஆன்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இது விபீஷணனுடைய வார்த்தை. சமுதிரக்கரையில டேரா போட்டு எல்லாரும் வானரங்களோடு கூட எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எப்படிறாபா இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்னு தெரியாத யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அங்கேருந்து நாலு பேர் வராளாம். அங்க ஆகாசத்துல இருந்து ஆகாசத்துல பார்த்தோம்னா நாலு பேர் வராடும். அந்த விபீஷணனோட சேர்ந்துருக்கும், கையில கதை வச்சுருக்கா, இதும் வச்சுருக்கா, எல்லாம் நாலு பேரும் வராது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதின மாம்சிபுரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு அங்க இருக்கிற முதலிகளை பார்த்து சொல்ற விபீஷணன், நீங்க எல்லாரும் போய் சொல்லுங்க, ராமனிடத்த போய் சொல்லுங்க, விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுவது. அந்த ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லச்சு சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி சொன்ன. லோகே பவன் லோகம், லோகம்னா லோகத்துல இருக்கிறவர் சொன்ன. இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவர், எல்லாருக்கும் புகழாக இருந்திருக்கிறவர் சாஸ்திரம். அவன்தான் சர்வலோக சரண். நீங்கெல்லாம் பெரிய விசாரம் பண்ணுவங்க, இந்த ராமன் தேவர்களுக்கோ மனுஷர்களுக்கோ வானரங்களுக்கோ மாத்திரம்தான் புகழ் இல்லை, பிரஹ்லாதன் என்ன போன்றவாளுக்கு ராட்சசாளுக்கும் கூட அவன் புகழாக இருந்திருக்கான். அதையாலதான் சர்வலோக சரண் என்ற வார்த்தையை முதல்லயே போட்டுட்டேன். இப்படி எல்லாரையும் அங்கீகரிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் வேணும். அதையாலதான் இவர் மகாத்மாவாக இருந்திருக்க, ராகவாய மகாத்மன்னு. இந்த சரணாகத ரட்சணத்துக்கு பெயர் போன வம்சம் ரகு வம்சம், இக்ஷ்வாகு வம்சம். ஆகையால இது மூணையும் சொல்லி சொல்றார். நிவேதிதமாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம்னு விபீஷணன் வந்திருக்க. அந்த விபீஷணனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எதிரிப்படையிலிருந்து இருந்தாலும் கூட, ஆர்திராபராதியா இருந்தாலும் கூட, ஒரு நாளும் சரணாகதனை கைவிட மாட்டேன் அப்படின்றது தெரியும். அந்த சரணாகத ரட்சண சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற சர்வ சரண்ய பரதத்துவ விஷயமாகும். அப்படி எல்லாராலையும் புகழாக அடையக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பரதத்துவம் இருக்கிற சிவன் நாராயணன் ஒருத்தர் தான், வேற யாரும் அப்படி ஆக முடியாது. அதே மாதிரி சர்வாதிகாரமான சரணாகதி ரூப பரமஹித விஷயமாகும். சர்வாதிகாரமான சரணாகதி ரூபமான பரமஹிதம் தத்துவம் என்ன? பரதத்துவம் யாரு? சாட்சாத் சிவன் நாராயணன் தான். எல்லோராலையும் புகழாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கு. ஹிதம் என்ன? அவனை அடைவதற்கு உண்டான உபாயம். அந்த உபாயம்ன்றது சரணாகதி ஒண்ணுதான். அந்த சரணாகதியை யார் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம், யாருக்கு அந்த சரணாகதி பண்ணுவதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் பண்ணலாமா? சர்வாதிகாரமான சரணாகதி அந்தனரந்தே ரெல்லையில் என்ன வனைத்துலகும் நொந்தவரே முதலாக அப்படின்னு சொல்லி இந்த மோட்சத்துக்கு போனோன்ற ஒரு இச்சை மாத்திரம் இருந்தா போருமா? அவர் அந்தனர் அந்தியர் அப்படின்றதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அவ்வளவு தூரம் போவான, மனுஷாதிகாரம் இல்ல, ஒரு காக்கா கூட தான் சரணாகதி பண்றது, புறா கூட சரணாகதி. ஆகையால சர்வாதிகாரமாக இருக்கு, தேவதைகள் தான் சரணாகதி பண்ணலாம், இல்ல ராட்சதான் தான் சரணாகதி, பிரகலாதம் தான் சரணாகதி பண்ணலாம்னு எதனா இது வாங்கிட்டு கடன்னா ஒண்ணும் இல்ல. காக்கா கூட தான் எல்லா ஆர்திராபராதியா இருக்கக்கூடிய காக்கா புறா சரணாகதி. இப்படி எல்லாம் பண்றது பெற்று இந்த சர்வாதிகாரம், இந்த சரணாகதின்றது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த சரணாகதி பண்ணுவதற்கு எல்லா சேதனர்களும் தகுதி படைத்தவர்கள் என்பதை தெரியப்படுத்துறது. இந்த ரெண்டு வகையாக ராமாயணத்தினுடைய பிராதான்யத்தை முக்கியத்துவத்தை பிரிக்கலாம். ஒன்னு பரதத்துவ நிர்ணயம், சாட்சா சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை வெளிப்படுத்துவது. இன்னொன்னு சரணாகதின்றது எல்லாராலையும் அனுஷ்டிக்க தகுந்தது, அந்த சரணாகதி தான் பரமஹிதமானது என்பதையும் தெரியப்படுத்துறது இந்த ராமாயணம். இதுல பரதத்துவ நிர்ணயம் அந்த அம்சத்தை முதல்ல இப்ப காண்பிக்கிறேன். அது எங்க இருக்குன்றத பார்க்கணும். அதில் சர்வசரண்யமான பரதத்துவத்தை நிஷ்கர்ஷிக்கும் இடத்தில் சர்வேஸ்வரனை பற்ற சமரென்றும் ஏகரென்றும் அதிகரென்றும் சங்கீதரான இருப்பார் இருவர் உண்டு. இதுல வரைச்சு நம்மளே யோசனை பண்ணி பார்த்தோம். பெருமாளுக்கு சமமா ஒருத்தருக்கு போட்டி அப்படின்னு சொல்லி சொன்ன யாரோட யார் போட்டி போடுறது? இது யாரோட யார் போட்டி போடுறது அப்படின்னு சொல்ல சரியே, இப்ப இன்னைக்கு தினத்துல நம்ம பாரத தேசத்துல யார் பெரிய பணக்காரன் அப்படின்னு ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கோமே. அப்ப அந்த போட்டியில நானும் சிவச்சனமா இருப்போம் இருக்க மாட்டோம். யார் சொல்ல போறோம் அது அம்பானியா அதானியா யார் பணக்காரன்னு அவளை தான் சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர நம்மள நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி வரைச்சு பரதத்துவத்துல யார் பரதத்துவமாக இருக்காருன்னு சொல்லச்சு எல்லாரையும் எலிமினேட் பண்ணிடலாம். நம்மளும் கிட்டே போக முடியாது, இந்த ஜீவராசிகள்ல யாருமே கிட்டே போக முடியாது. இந்த உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல மூணு பேர் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா சில பேர், இல்ல மூணு பேரும் ஒத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மூணு பேர் காட்டுல இன்னொருத்தர் அதிகப்படியா ஒருத்தர் இருக்காரு, இவ மூணு பேரையும் ஆழ்வாரா ஒருத்தர் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். ஆத்ம ஐக்கியம், தேவத ஐக்கியம், திரிக சமசிகதா, சுல்லியத ஐக்கியம், பிரயாணம், அந்நியத்ரைஸ்வரியம் பரதேவதாரத்துல முதல் ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது அந்த விஷயத்தை தான் சுலோகமா இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதில் சர்வசரண்யனான சரண்யமான பரதத்துவத்தை நிஷ்கர்ஷிக்கும் இடத்தில் பரதத்துவம் எதுன்னு தீர்மானம் பண்ணச்சு சர்வேஸ்வரனை பற்ற சமர் என்றும், சர்வேஸ்வரனை பற்ற சமர் என்றும், சர்வேஸ்வரனோடு கூட இவ்வளவும் சமம்னு சில பேர் சொல்றார். மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரோதி தத்தமதையா ததிதம் சித்திரம். இது வரதராஜ பஞ்சாசத்தும் தேவப்பெருமான பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மத்தியே விரிஞ்சி சிவயோர் விகிதாவதாரா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இடையில விஷ்ணுவாக நேரம் அவதாரம் பண்ணார். அப்படி ரெண்டு பேரும் நடுவுல நேரம் அவதாரம் பண்ணதுனால நீங்க மாவாளுக்கு சமமா உண்மையும் நினைச்சுட்டு இருக்கா. விஷ்ணுவா அவதாரம் கேட்டோசி தத்தமதயா சதிதன் அச்சித்திரம் மாயாவதேன மகராதி சரீரிணம் துவாம் தானே பசியதி கரீஷய தேஷ லோகா. பெருமாள் மத்தியமாக அவதாரம் பண்றேர், மகரமா கோபமாக அவதாரம் பண்றேர், இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணேர்னாக்க அந்த ஜந்துக்கள் நடுவுலேயேதான் இவரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இவரும் ஒரு மீன் நினைக்கிறான், இவரையும் ஒரு ஆமன் நினைக்கிறான், இவரையும் ஒரு ராமன் நினைக்கிறான், இவரையும் ஒரு மனுஷன் நினைக்கிறானா எல்லாரும். அவளுக்கு நடுவில் நடந்தா இப்படிதான் எப்பா அப்படிதான் நினைப்பா, இதுதானே வழக்கம் அப்படின்னு. ஆகையால பிரம்மா சிவன் இவர்களுக்கு இடையில இவரும் அவதாரம் பண்ணினதுனால அவர்களுக்கு சாமர் என்று சில பேர் நினைக்கிறார். சர்வேஷனை பற்ற சாமர் என்றும் ஏகர் என்றும் அதிகர் என்றும் பிரம்மா வேற சிவன் வேற விஷ்ணு வேற இல்லை, மூணு பேரும் ஒத்தர் தானா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாளாம். ஏகர் என்றும் அதிகர் என்றும் சங்கீதராய் இருப்பார். அதிக இவரை காட்டிலும் அதிகம், அதாவது இவ மூணு பேரை காட்டிலும் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்க, அவாதான் இந்த மூணு பேரையுமே ஒரு தன்னுடைய நியமனத்துல வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றவாளும் சில பேர் இருக்காங்க இல்லையோ. இப்படின்னா சந்தேகப்படுற இடத்துல இப்படி இந்த சங்கைக்கு சமமாக இவருக்கு சமமானவர்னோ, இவரை காட்டிலும் அதிகர் இவரை காட்டிலும் மேம்பட்டவர் என்றோ சொல்லக்கூடியவா ரெண்டு பேர் உண்டா. அவர்கள் யாருன்னில் சங்கீதராய் இருப்பார் இருவர் உண்டு. சில இடத்துல பிரம்மாதான் வசதி அப்படின்னு சொல்றது, சில இடங்கள்ல சிவேவ கேவலகான்னு சிவன் ஒருத்தர் தான் எல்லாரு காட்டிலும் மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னு எல்லாம் வேதத்துல சொல்றது. இப்படி எல்லாம் வேதம் சொல்லச்சே யார் பரதத்துவம்னு தீர்மானம் பண்றது? வேதோப பிரம்மண ரூபமாக இருந்திருக்கிற இந்த ராமாயணம் தானே. அவர்கள் யாருன்னு அப்ப ரெண்டு பேரை வச்சுட்டு முன்னிறுத்தி இவா பெருமாளுக்கு சமமாகவோ இல்ல பெருமாளை காட்டிலும் மேம்பட்டவர்களாகவோ சொல்லி ரெண்டு பேரை கொண்டு நிறுத்துறாள, அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க. அவர்கள் யாருன்னில் சர்வேஸ்வரனுடைய மகனும் பேரனும். இதுதான் தேசிகனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா எழுத முடியுமா? என்ன இருந்தாலும் அப்பா விசேஷம் தானே. சர்வேஸ்வரனுடைய மகன் மகனும் பேரனும் யாரு? நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு அந்த பிரம்மா பிரம்மாவுடைய பிள்ள சிவன் இவ ரெண்டு பேரும் தான் அவர்களில் அவர்கள் யாருன்னில் சர்வேஸ்வரனுடைய மகனும் பேரனும். அவர்களில் பேரனான ருத்ரனைக் காட்டில் சர்வேஸ்வரன் அதிகன் என்னும் இடத்தை, பேரனாக இருந்திருக்கிற ருத்ரன் அந்த பேரனை காட்டில தாத்தா விசேஷம் தானே அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவா எங்க தாத்தாக்கு எல்லாம் ஒன்னும் வாசிக்க தெரியாது, நான் தான் அத்தியனம் பண்ணிருக்கேன், எங்க பரம்பரையிலேயே யாருமே அத்தியனம் பண்ணாதுவா, இப்ப நான் தானே வசதி, நான் தாத்தாவுக்காக நான் வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி இல்லை, இங்க விபரீதமா இருக்கு. இப்ப சொல்லி சொல்றாளா, பேரனான ருத்ரனின் காட்டில் சர்வேஸ்வரன் அதிகன் என்னும் இடத்தை, இப்படி பேரனாக இருந்திருக்கிற ருத்ரனை காட்டிலும் சர்வேஸ்வரனாக இருக்கிற சாட்சாத் ராமன் பெருமாள் விஷ்ணு மேம்பட்டவர் என்ற இடத்து என்பத எந்த இடத்துல சொல்லிருக்கு என்று கேட்டாங்க. ஜென்ருதம் சப்தமும் திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமிகி அதிகம் மேனரே விஷ்ணு தேவா சர்ஷிகணா சதா என்று ஸ்ரீ பரசுராம வாக்கியத்தாலே வெளியிட்டான். யாரு? வால்மீகி. பரசுராமர் சொல்றதாக ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை மூலமாக சிவபெருமான காட்டிலும் விஷ்ணு சாட்சா சிவன் நாராயணன் மிக உயர்ந்தவர், அவரை காட்டிலும் இவர் தான் மேம்பட்டவர், இவர் தான் பரதத்துவம் என்பதை சொல்லி சொன்னார். அதை சொல்லச்சே இந்த ஒரு சன்னிவேசம் ரொம்ப அழகா இருக்கும். ராமாயணத்துல பார்க்குவாங்க. இது வந்து ராமர் சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. சகர சக்கரவர்த்திக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ இந்த ராமனுக்கு 16 வயசு ஆயிட்டு இனிமே இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு 2-16 வயசானா கூட இப்ப நாம கல்யாணம் பண்ண முடியல. ஆனா அந்த 16 வயசுலயே அந்த காலத்துல சகர சக்கரவர்த்தி ஆசைப்பட்டேன், யார் பொண்ணு கொடுத்தா இவனுக்கு சமமான பொண்ணு எங்கேயாவது கிடைக்கணுமே, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு விசாரப்பட்டிருந்தேன். அப்போ ஒரு சந்தேகம் வந்துட்டு நல்ல மிக உயர்ந்த இடத்துல வந்துட்டு சொல்லிசீல யோகத்தான் சொல்லியாபஜன லட்சணம் அகோபிருதி வைதேகி சஞ்சய மசதேஷ்டனம் என்கிற முறையில ராமனுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறேன். ஒரு அழகான ஒரு பெண்ணு சீதா பிராட்டி, ஜனக மகாராஜாவுடைய பெண்ணு, அப்படி ஒரு சொந்த சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஒண்ணு இல்ல 4 பொண்ணு கிடைச்சிருக்கு, 4 பிள்ளைக்கும் 4 பொண்ணு கொடுத்து அவர் அப்பா ஒரே நாள்ல கஜர சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்துட்டு சந்தோஷம். பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அது காரணம் சந்தோஷம் வேற என்ன இருக்கு, அப்பாவா இருந்தாதான் தெரியும் அந்த கஷ்டம். ஆகையால இது கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சு வந்துருக்கேன். எப்பவுமே சந்தோஷமா சில சமயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னாக்கா கொஞ்சம் அடி வாங்கிக்கும், எதனா கொஞ்சம் வரும் சிரமம் வரும். அப்பதான் எல்லா விஸ்வாமித்தர் எல்லாத்தையும் கணிச்சுட்டு குலகுருவான வசிஷ்டர் வசிஷ்டரோட கூட எல்லாம் மத்த கும்பலமா சேர்ந்துட்டு ராமர் சேர்த்து 4 மாசத்துக்குள்ளோட சேர்ந்துட்டு எல்லாரும் வந்துட்டே இருக்கேன். இங்கிருந்து வரைச்சே பரசுராமர் வந்து நிற்கிறாசம் ஜலந்தம் இவ பாவகம் வசிஷ்ட பிரமுகம் விப்ராகம் ஜபஹோம பாராயணம் எல்லாம் பார்த்தவுடனே அப்படியே பாய்ந்து நடுங்கி போயிட்டார். இந்த பரசுராமர் இப்பதான் என்னோட பிரதிஜை பண்ணிட்டு போயிட்டேன், இந்த பிரதிநிதி மண்டலத்திலேயே இருக்க போறதுலன்னு போயிட்டேன்னு நினைச்சிருந்தாருனாக்க இப்ப வந்து நிக்கிறே அப்படின்னு சொல்ற கம்பையன் மேதினியும் தபசா சம்ருத சூரியா சர்வே நாரே விசுத்திதா அதே அதே நெடு நெடுங்கிறதா இந்த பக்கம் என்னன்னு தெரியல. சதர்ச தெய்வ சங்காசம் ஜடா மண்டல தாரிணம் பார்க்கவும் காமதக்னேவும் ராஜா ராஜ விமர்சனம் இந்த பரசுராமரை பார்த்தேன் அப்படியே ஒடுங்கி போயிட்டேன். அப்போ சக்கரவர்த்தி பாவம் என் பையன் இப்பதான் பார்த்து கல்யாணம் பண்ணேன்னு வந்திருக்கான், நீ எங்கேயோ பார்த்து போயிட்டேன்னு நினைச்சிருந்தாலே நீ இப்ப வந்து நிக்கிறே அப்படின்னு எதையும் காதல போட்டுக்கல. சதிதம் கோர சங்காசம் ஜாமதக்னியம் மகத்தனுவம் பூரையிட்டு சரையடைவ சுவலம் தரிசையாம இதோ இருக்கு பாரு இத்தனை இது வைஷ்ணவமான செய்து சிவ தனுசை நீ உடைச்ச அது ஒரு பெரிய விஷயமா சொல்லி சொல்றது அதுவே கிடையாது. அதிகம் மேனிறை விஷ்ணு தேவாக சரசிகனா ததா தனு ருத்ரஸ்து சங்கருத்தாக விதேகேஷு மகாயசாகு ஒரே மாதிரி 2 வில்ல விசகமா நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். அது ஒரு அப்பப்போ ஒரு மோகன சாஸ்திரம், இந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரு சண்டை வரா மாதிரி ஒரு மோகன சாஸ்திரத்தை ஒன்று பண்ணி இதுல யார் பெரியவாள்னு பாக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுல கடைசியில பார்த்தோம்னா அதிகம் வேண்டரே விஷ்ணுவும் பெருமாள் தான் உயர்ந்தவர்ன்றது தெரிஞ்சிருந்தா அப்போ அந்த சிவதனுசு உரத்தில் வீரல் விரிசல் விட்டு போச்சு அந்த தனுசு தான் நீ வளர்த்த தோருக்கு பாரு இந்த தனுசு விஷ்ணுவனுடைய தனுசு இந்த தனுசு அவனால என்ன பண்ண முடியுமோ இதை பண்ணி காண்பி அப்பதான் உன்னுடைய வீரம் தெரியும் சொல்றாரு. அதிகம் வேண்டதே விஷ்ணுன்னு சொல்லச்சு இதுல இருந்தே தெரிஞ்சு போயிடுத்து ராமாயணத்துல சொல்லச்சு அந்த விஷ்ணுனுடைய பரதத்துவம் சிவபெருமான காட்டிலும் மேம்பட்டதா அப்படின்றது இதுல இருந்து தெரியறது. ஜிம்பிரதம் தத்தமும் திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமேகி அதிகம் மேனிலே விஷ்ணு தேவாதான் கற்றுகணும் என்று ஸ்ரீ பரசுராம வாக்கியத்தாலே வெளியிட்டான். இதே வால்மீகி மகர்ஷியே பிரம்மாவுடைய வாக்கியத்தினால ஒரு சிறு விஷயத்தை சொல்லியிருக்கேன். எப்ப சொன்னேன் அப்படின்னு ராவணவதானம் தரும் தேவர்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது பிரம்மாதி சர்வ தேவர்களுடைய கத்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஜானவதாங்கரம் உபேட்சது கதம் சீதாம் வசந்தீம் அவ்யவாகனே கதம் தேவகணஸ்ரேஷ்டம் ஆத்மானம் அவபுத்தியதை உபேட்சித்த வைதேகியும் மனுஷ பிராகிருதோ யுதா என்கிற வாக்கியத்தாலே பெருமாளுடைய சர்வஸ்மான் பரத்துவத்தை ஸ்தாபித்தான். இது சொல்றதுக்கு தனியா அவகாசம் வேணும் எப்படி ஸ்தாபனம் பண்றேன்றப்ப இந்த யுத்தகாண்டத்துல எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்போ பெருமாள் சொல்லி சொல்றேன். அப்போ தேவதெல்லாம் சொல்ற வார்த்தை நீர்தான் பரதத்துவம் சாட்சா சிவன் நாராயணன் நீர்தான் கட்டப்பட்டு சொல்ற வார்த்தை இதனுடைய விஸ்தாரத்தை அடுத்த காலக்ஷேபத்தில் இப்படி ராமாயணம் முழுக்க பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதற்காகவும் சரணாகதியினுடைய பெருமையை சொல்லுவதற்காகவும் ஏற்பட்டது என்பது சொல்லப்படுகிறது. இப்படி இந்த பரதத்துவ நிர்ணயத்துல ஆரம்பம் என்று சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு விஷயங்களை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதா கே கிருஷ்ணன் கல்யாணம் வெங்கடேசாய வேதாந்த குரவே.